28வது ஸ்லோகம். ஆனகானாஞ்ச திவ்யானாம் துந்துபீனாஞ்ச நிஸ்வனைஹி சகஜாதம் யமாசக்ஷுகு ஆக்யயா ஆனக துந்துபிம். அப்படி என்னன்னா, இவர் பிறக்கும் பொழுது தேவலோகத்து வாத்தியங்கள் சப்தமிட்டனவன். அதான் திவ்யமான, அதெல்லாமே திவ்யம். அது வசுதேவர் பிறக்கும் பொழுது துந்துபி ஆனகம் அப்படின்னு ரெண்டு தேவலோகத்து வாத்தியங்கள் முழங்கித்தான். எதுக்கு, என்ன காரணம் அதுக்கு அப்படின்னால், இவர் தான் வந்து கண்ணபிரானுக்கு தந்தையாக போக போறார். அப்படி பகவானை பெற்றெடுக்கணும் அப்படின்னா பகவானுக்கு தந்தையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி நிலை மூல்யம் அது இவருக்கு இருக்குன்றத இதெல்லாம் ஒரு சுப சூச்சகம் அப்படின்ற கிரமத்துல அந்த துந்துபி ஆனகம் அப்படின்ற ரெண்டு தேவலோகத்து வாத்தியங்கள் சப்தமிட்டன. ஏன்னா தேவதைகள்லாம் வந்து கம்சன் கிட்டக்க பயந்து நடுகின்றுதான் இருக்கா. அதனால வந்து இவள் காரியமே தேவதைகளுக்கு துன்புறுத்துறது. தேவதைகளுக்கு துன்புறுத்துறது அப்படின்னா யாக யஜ்யங்கள் நடைபெறல, பிராமணாவை தொந்தரவு பண்ணான்னா அவளுக்கு, அவள் வந்து அதில் தானே, அவளுக்கு நம்ம வந்து என்ன ஆவிர்வாகம் கொடுக்குறோமோ அதுதான் அவளுக்கு ஆகாரம். அப்படி அதனால இவருக்கு இன்னொரு பெயர், என்ன பெயர் அப்படின்னா ஆனக துந்துபிஹி அப்படின்னே பெயர். அந்த எந்த வாத்தியங்கள் கோஷித்தனவோ இவர் புறக்கரைச்ச அந்த வாத்திய பெயரையே ஆனக துந்துபிஹி அப்படின்னு வசுதேவருக்கு இன்னொரு பெயர். அப்படி அடுத்து தேன நிர்மல சத்வேன வினிவிருத்த ரஜஸ்தமாக ஜகதி சாந்தமோகேவ தர்மோச்வாசவதி பபௌ. அதாவது இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, வினிவிருத்த ரஜஸ்தமாக, ரஜோகுணம் தமோகுணம் இல்லாதவராக இருந்தார், அதிலேருந்து நிவர்த்தியானவர், வெளியில வந்தவர். அப்படி இந்த வசுதேவர், இது என்னன்னா, இங்க சாதாரணமாக லோகத்துல சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூன்றும் கலந்துதான் இருக்கும். இந்த மூணும் ஏற்றம் குறைச்சலா இருக்கிறச்ச சிருஷ்டி. இந்த மூணு குணங்களோடு கூடினதுதான் பிரகிருதி. இந்த மூணும் சமமா இருந்ததுன்னா அப்ப பிரளயம். இப்படிதான் சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த லோகத்துல இருக்கும்போது இந்த மூணும் கலவாமல் பொருத்தம் இருக்க முடியாது. ஆனால் இவருக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ரஜஸ்தமஸ்துக்கள் தலை சாய்ந்து சத்வோன்மேஷம் உண்டா போலேன்னு சுவாமி தேசிகன் ஒரு ரகசிய கிரந்தத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த லோகத்துல இருந்தாலும் தமோகுணம் ரஜோகுணம் கலக்காமல் சத்வகுணம் மாத்திரம் மேலோங்கினவராக இவர் இருந்த நிர்மல சத்வேன, மலம்னா அழுக்கு. அப்ப இது கலந்தால் இதோட கூடினது இங்க இருக்கும் மாணிக்கம் மண்ணுல, ஆனால் அது அழுக்கோட இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து மோட்சத்துக்கான முயற்சியான சரணாகதி பண்ணி முக்தனான பின்னாடி சுத்த சத்வம் குணம் நமக்கு அங்க வருது, அங்க போனப்புறம். ஏன்னா அங்க எல்லாமே அப்படிதான், தமோகுணம் ரஜோகுணம் இல்லை. அததான் வேதமும் தமச பரஸ்தாது ரஜச பராகே ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே ஸ்ராகேச திவ்ய சதனே தமச பரஸ்தா. வரதராஜ பஞ்சாசத்துல எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இடம் திருப்பார்கடல் இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் இருக்கு, இதெல்லாம் தமசுக்கு அப்பாற்பட்டது அப்படி. ஆனால் இந்த லோகத்துல சத்வகுணம் இருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டும் அப்பப்போ கொஞ்சம் கலந்துதான் இருக்கும், சுத்த சத்துவம் இருக்காது. ஏன்னால் இந்த புராணங்களை இயற்றினது எல்லாமே பிரம்மாண்டம், நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து தெரியறது. அப்போ சிலதெல்லாம் தாமச புராணம் ராஜச புராணம் அப்படின்லாம் சொல்றாளே என்னன்னா, அவரே சத்தியலோகத்துல நித்தியம் நான்கு முகத்தினால பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கக்கூடிய பிரம்மாவே சத்வகுணம் மேலோங்கினப்ப பண்ணினது சில புராணம், அதெல்லாம் சாத்விகமான எம்பெருமான் விஷயங்கள் இதெல்லாம் சொல்றோம். ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கி இருந்தப்போ பண்ணது சிலது அப்படின்னு எடுக்கிறார். அதனால அங்கேயே அப்படின்னா இந்த லோகத்துல, ஆனால் இவருக்கு பிரத்யேகமாக எம்பெருமானுக்கு தாய தந்தையாக இருக்க போற அப்படிங்கிறதுனால ரஜோகுணம் தமோகுணம் கலவாமல் சத்வகுணம் மேலோங்கினவராக இருந்தார். அதனால என்னன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமையினால என்ன ஆறுது அப்படின்னா, ஜகதி சாந்தமோகேவ, ஜகத்தின்னு இந்த பூமியானது அஜானம் இல்லாமல் தர்மோச்சுவாசவதி பபௌ, அதாவது தர்மங்கள் நிறைய நடக்கும்படியான நிலையில மேம்பட்டு இருக்கும்படி ஆயிடுச்சு. இப்ப அவளுடைய தர்மம் தர்மத்தை நிலைநாட்டுறது, அதே மாதிரி வீரம் அவளுடைய கொடைத்தன்மை எல்லாம் சொன்னோம். அதே மாதிரி வசுதேவருக்கு சொல்லும் பொழுது இந்த பூமி, பூமினால் பூமியில் இருக்கிறவ அத்தனை பேரும் அஜானமே இல்லாமல் தர்மத்திலேயே எண்ணம் கொண்டவர்களாக, இந்த பூமியே அடுத்துன்னா பூமியில் இருக்கிறவ எல்லாரும் தானே, அப்படியா அந்த நிலை இவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு வசுதேவருடைய பிறப்பை சொல்லி அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயரையும் சொல்லி அவரால் அவர் எப்படிப்பட்டவர், சத்வகுணம் மேலோங்கினவர், அவர் பிறந்ததுனால இந்த பூமியே நல்ல நிலைய அடைஞ்சது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கும். Thank you.